கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 93 பௌண்டரக வாசுதேவன் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்திலே நாம் பாணாசுர விருத்தாந்தத்தை பார்த்தோம். எப்படி கண்ணன் எம்பெருமானுடைய பேரனான அனிருத்தனை பாணாசுரன் மகளான உஷாவனுடைய தோழி சித்திரலேகா கடத்திண்டு வந்தாள் அப்படிங்கறத பார்த்தோம். அனிருத்தனையும் உஷையையும் மீட்டு துவாரகைக்கு திரும்பி அழைச்சிண்டு வரத்துக்காக கண்ணனும் பலராமனும் பாணாசுரனுடன் போர் புரிந்தார்கள். அந்த சமயத்துல பரமசிவனுடைய பரம பக்தனான பாணாசுரனுக்கு சபரிவாரமாக பரமசிவன் வந்து பலவித உதவிகளை புரிய முயன்றார். ஆனால் கடைசியில பாணாசுரனுடைய தோள்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சக்கரத்தாழ்வானால் சிதைக்கப்பட பரமசிவனாரும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய பரத்வத்தை நிலைநாட்டிட்டு போனார். இந்த விருத்தாந்தத்தை கேட்டு மிகவும் பிரபாவிக்கப்பட்ட மைத்ரேயர் இன்னும் இந்த மாதிரி விருத்தாந்தங்கள் ஏதாவது உண்டா அப்படின்னு பராசர மகரிஷியை கேட்டார். எம்பெருமானை மற்ற தேவதைகளெல்லாம் வணங்கிய மீதி வரலாறுகள் ஏதாவது இருந்தால் அதையும் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம் மைத்ரேயர். அப்பொழுது சுப்பிரசித்தமான ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார் மகரிஷி. பௌண்டரகம்னு ஒரு தேசம் இருந்துதாம். அந்த பௌண்டரக தேசத்தினுடைய ராஜா பௌண்டரகன், அந்த பௌண்டரகன் ரொம்ப சக்திசாலியா இருந்தான். சக்திசாலியா இருந்தவனுக்கு 4-5 பேர் ஏத்தி விடுறதுக்கு இருந்தாளாம். அவனுக்கே சக்தியினுடைய கர்வம் இருந்தது. அந்த கர்வத்தை இன்னும் மிகவும் அதிகரிக்க அவனுடைய பிரபாவத்தை கூட்டி சொல்ல 4 பேர் ஜால்ரா அடிக்கிறதுக்கு இருந்தாளாம். இவர்கள் சொல்ல சொல்ல அவன் தன்னைத்தானே ஈஸ்வரன் நினைச்சுட்டான். ஈஸ்வரனான எம்பெருமான் வாசுதேவ ரூபத்துல கிருஷ்ணனாக அவதரிச்சிருக்கான் பூலோகத்துல அப்படின்னு தெரிஞ்ச இந்த பௌண்டரகனுக்கு அந்த பூலோகத்துல அவதரிச்ச வாசுதேவன் தானாக்கும் அப்படிங்கிற எண்ணமே வந்துடுத்தான். நான் தான் சர்வேஸ்வரன், இந்த பூலோகத்துல அவதரிச்சவன் நான் தான், எனக்கு தான் சர்வேஸ்வரனுக்குரிய சின்னங்கள் எல்லாம் இருக்கணும் என்று நினைச்சி சர்வேஸ்வரனான வாசுதேவனுக்கு உரிய சங்கம் சக்கரம் கதை பத்மம் வனமாலை எல்லாத்தையும் தரிச்சுட்டு இருந்தானாம். அவனுக்கு கொடி கருடன், வாகனம் ஒரு யந்திர கருடனை பண்ணி வச்சுட்டு இருக்கான். இப்படி தானே வாசுதேவன் அப்படின்னு பரசாத்திண்டு பௌண்டரக வாசுதேவன் என்பது தன்னுடைய பேர் என்று சொல்லிண்டு திரிஞ்சுட்டு இருந்தானாம் அவன். இந்த விஷயம் எம்பெருமான் காதுல விழுந்தது, வினோதமா இருந்தது, எம்பெருமான் விட்டுட்டார். ஆனால் வாசுதேவன்ற பேர்ல இன்னூத்தன் இருக்கான் இந்த உலகத்துலங்கிறத பொறுக்க முடியலையாம் பௌண்டரக வாசுதேவனுக்கு. இவன் ஏறிட்டு கொண்ட பேர் வாசுதேவன், ஆனால் உண்மையான வாசுதேவன் இருக்கிறத இவனால தரிக்க முடியல, தாங்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு அசூயை ஏற்பட்டு உண்மையான வாசுதேவ கிருஷ்ணனுக்கு பௌண்டரக வாசுதேவன் ஒரு தூதனை அனுப்பிச்சான். அந்த தூதன்கிட்ட சொன்ன சேதி என்ன அப்படின்னு கேட்டா, வாசுதேவனே, இந்த பேர் உமக்கு உரியதல்ல, என்னுடைய பேராக்கம் இது அப்படின்னு தூதன் வாயால சொல்றான். பௌண்டரக வாசுதேவன், இந்த தூதன் வந்து கிருஷ்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இந்த விஷயத்த. வாசுதேவன்கிற பேரை நீ விட்டுட வேண்டும். அது மட்டும் இல்ல, என்னவோ என்ன போலவே சங்கம் சக்கரம் கதை எல்லாம் வச்சுட்டு இருக்கியாமே, நீ அந்த சின்னங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கியாமே, நீ வாசுதேவனுக்குரிய சின்னங்களை அதையெல்லாம் மரியாதையா என்னுடைய நகரிக்கு வந்து என்கிட்ட சமர்ப்பிச்சுடணும். அந்த சின்னங்கள் எல்லாம் நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு பௌண்டரக வாசுதேவன் உண்மையான வாசுதேவனுக்கு சேதி அனுப்புறான். இதையெல்லாம் கேட்டார் கிருஷ்ணர். சரி, இந்த தூதனுக்கு ஒரு உரிய பதில சொல்லி அனுப்பணும். எப்பொழுதுமே இவன் தூது நடந்ததுனால தூதனுக்கு உரிய மரியாதை இவனுக்கு ரொம்ப நன்னா தெரியும். தூதனுக்கு உரிய பதில சொல்லி அனுப்புறதுதான் அவனுக்கு கொடுக்கிற மரியாதை. ரொம்ப அழகா பதில் சொன்னான் எம்பெருமான். என்ன சொல்லியிருக்காரு உங்க ராஜா, நான் உங்க புறத்துக்கு வரணும், எப்படி வரணும், என்னுடைய சின்னங்கள் எல்லாம் தரிச்சுண்டு வந்து அத அவர்கிட்ட விட்டுடணும், அவ்வளவுதானே அவசியம் பண்றேன் அப்படின்னார். கிரகீத சின்ன வேஷோகம் ஆகமிஷ்யாமி தே புறம் உத்ஸ்ரக்ஷ்யாமி ச தச்சக்ரம் நிஜ சின்னம சம்சயம். சம்சயமே வேண்டாம், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா வரேன். ஆகமிஷ்யாமி தேபுரம், உன்னுடைய ஊருக்கு வரேன். எப்படி வரேன், என்னுடைய சின்னங்கள் எல்லாத்தையும் கிரகிச்சுண்டு வரேன். கிரகீத சின்ன வேஷோகம் அப்படின்னார், வந்து அந்த சின்னங்களை அவர்கிட்டக்க விடணும், அவர்கிட்டக்க கொடுத்துடணும், அவ்வளவுதானே. அப்படியே அவர் மேலேயே விட்டு விடுறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல ரொம்ப அழகா ஸ்லேடைய வச்சு இந்த ஸ்லோகத்தை அமைக்கிறார். உத்ஸ்ரக்ஷாமிச்ச தச்சக்ரம் அப்படிங்கிற, நான் விட்டுடுறேன் சக்கரத்தை, ஒரு ஒரேடியா அத சரண்டர் பண்ணிவிடுறேன் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கலாம், இல்ல சக்கரத்தை பிரயோகம் பண்ணி உன் மீது விடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆகலாம். இப்படியாக சத்தியவாச்சனான எம்பெருமான், நான் வந்து சக்கரத்தை விடுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை தூதுவன் மூலம் சொல்லி அனுப்பிச்சான். சொன்ன பிறகு பின்னாடியே கிளம்பிட்டான், கருடனை கூப்பிட்டான். சின்னங்களோட போகணுமே, கருடனோடனா போயாகணும், முக்கியமான சின்னமாச்சே கருட ஆழ்வார். அதனால கருடன் மேல் ஆரூடமாகி கிளம்பி போனார் பௌண்டரக தேசத்துக்கு. பார்த்தா அங்க பௌண்டரக வாசுதேவனுக்கு ஒரு விதத்துல பயமும் இருந்துட்டு இருக்குன்னு தெரியறது. ஏன்னா அவன் சேனைய திரட்டி வச்சிருக்கான், இந்த வாசுதேவனுக்கு சேதி அமைச்சிருக்கான், எங்கிட்டக்க வந்து சரணடையும் அடையணும்னு சொல்லி. அப்படி இருந்த பொழுதிலும் அந்த வாசுதேவன் சண்டைக்கு வந்துடுவானோங்கிற பயம் இருந்ததுனால சேனைய திரட்டி வச்சிருக்கான். அவனுடைய சேனை போராதுன்னு அவனுடைய உயிர் நண்பனான காஷிராஜனுடைய சேனையையும் திரட்டி வச்சிருக்கான். காஷிபுரியில இருந்த, வாராணசியில இருந்த ராஜா பௌண்டரக வாசுதேவனுக்கு ரொம்ப ஆப்தமான தோழன். அந்த ஆப்த மித்திரனான இவன் சேனைய திரட்டிட்டு வந்துட்டான் பவுண்டரகனை காப்பாத்த. இப்பேற்பட்ட ஒரு பலியசான சேனையை எம்பெருமான் கண்ணன் தனியாக சந்திச்சான். எம்பெருமானுக்கு என்ன சர்வசக்தன், ஒரு கை பார்த்து விட்டான் அந்த சேனைய, ஒரு கை பார்த்து பவுண்டரக வாசுதேவன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தானான். வாசுதேவா, என் சின்னங்களை உன் மீது விடணும்னு சொன்னியே, அதுக்குதான் வந்திருக்கேன் அப்படின்னானாம் எம்பெருமான். தோ விடுறேன் பார் அப்படின்னார். என்ன பண்ணினார், முதல்ல தன்னுடைய கதைய விட்டெறிஞ்சாராம், அவன் கீழே விழுந்தான். அடுத்தது கருடனை விட்டெறிஞ்சாராம், அவன் கருட துவஜத்தை வச்சுட்டு இருக்கானே தேருக்கு மேல, அந்த கொடிய போய் வீழ்த்தினார் கருட பகவான். மூணாவதாக சக்கரத்தாழ்வார் போனார், சக்கரத்தை விட்டுட்டார் அவன் மீது பிரயோகம் பண்ணினார், ஆச்சு சிரச்சேதம் ஆயிடுத்து, பவுண்டரக வாசுதேவன் போய் சேர்ந்தான். ஒரே நிமிஷமா காரியத்தை சாதிச்சுட்டார் எம்பெருமான். இத பாத்துட்டே இருக்கான் இந்த காஷி ராஜா, அவனுக்கு பொறுக்கல, அங்கேந்து ஓடி வந்தானாம் எம்பெருமான் மீது கோபத்துடன். அப்போ இன்னொரு சின்னம் ஒண்ணு பாக்கி இருக்கே, எம்பெருமானுடைய இன்னொரு திவ்யாயுதம் பாக்கி இருக்கே, உபயோகப்படுத்த வேண்டியது, அதுதான் ஷாரங்கம். அதை கொண்டு பாணத்தால இவனுடைய சிரஸ் அறுத்து காஷிபுரிக்கே அந்த சிரஸ் போய் சேரறா மாதிரி செய்தானான். இங்கேந்து வாராணசிக்கு போய் விழுந்தது அந்த காசி ராஜா அவனுடைய தலை. வாராணசியில இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து வியந்தார்கள், இது என்னது, இது திடீர்னு மகாராஜா அவருடைய தலை வந்து விழறது, என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ அப்படின்னு சேதி எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த ஊர் ராஜகுமாரன், இந்த சிரச்சேதம் செய்யப்பட்ட ராஜா அவருடைய பிள்ளைக்கு சேதிய போய் சொன்னார்கள். அந்த பிள்ளைக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னடா பண்றதுன்னு பார்த்தான், சிவபெருமான குறிச்சு நான் யாகம் பண்றேன், யாகம் பண்ணி அவர்கிட்ட உதவி கேட்டு கிருஷ்ணனை நான் நாசம் பண்ணுவேன், எங்க அப்பாவை வதம் செய்த அந்த கிருஷ்ணனை நான் சும்மா உட போறதில்லை அப்படின்னு சொல்லி பரமசிவனை குறிச்சு தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். பரமசிவனும் பிரத்யக்ஷமானார். அவன் கேட்டான் பரமசிவனை பார்த்து ஒரு வரத்தை. என்ன வரம் கேட்டான், பரமசிவனே தேவரீர் ஒரு கிருத்தியை உண்டாக்கணும். கிருத்தியை அப்படிங்கிறது உக்ரமான ஒரு தேவதை, எரிக்கக்கூடிய தேவதை. அந்த கிருத்தியை உண்டு பண்ணி அவளை கொண்டு கண்ணனை மாய்க்கணும் அப்படின்னு வேண்டினான். வேண்டினதை எப்படி வேண்டினா அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றார் மகரிஷி. சவவ்ரே பகவான் கிருத்யா பிதுர்வதாயமே சமுத்திஷ்டது கிருஷ்ணஸ்ய துவத் பிரசாதான் மகேஸ்வர என்று சொன்னானா. என்ன சொல்லிருக்கான் இவன், பித்ருஹந்துஹு வதாய, மே பித்ருஹந்துஹு வதாய, கிருத்யா சமுத்திஷ்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய பிதாவை மாய்த்த கண்ணனை வதம் செய்ய ஒரு கிருத்தியை உண்டு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இத பதங்களை மாத்தி போட்டா வேற ஒரு அர்த்தம் வருது. என்ன அர்த்தம் வருது? மேவதாய கிருத்யா சமுத்திஷ்டது அப்படின்னு தனியா கூட போட்டிருக்கலாம். என்னை வதம் செய்யக்கூடிய கிருத்தியை நீர் உண்டு பண்ண வேண்டும், ஏற்பாடு பண்ண வேண்டும், உத்தாபனம் பண்ண வேண்டும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் வரும். என்னுடைய பிதாவை கொன்ன கண்ணனை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பிதாவை கொன்னான் கண்ணன்கிறத தனியா வச்சுட்டு என்னை வதம் செய்ய வேண்டிய இந்த கிருத்தியை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ததாகவும் வியாக்கரணப்படி மாத்தி போட்டு பார்த்தால் வரும் என்று வியாக்கியாத்தாக்கள் சொல்லுகிறார்கள் ரொம்ப அழகாக. அதனால இவன் பிரார்த்திச்சுண்டதே சரியில்லையாம். பரமசிவன் பார்த்தார், சரி நமக்கு வசதியா போச்சு, இவனுடைய பிரார்த்தனை சரியில்லை அப்படிங்கறத தெரிஞ்சுண்டே இவனுக்கு அனுகிரகம் செய்வோம்னு கிருத்தியை உண்டு பண்ணிட்டார். அந்த கிருத்தியை பயங்கரமா எரியறது அக்னி ஜுவாலைகளோட கிளம்பி நேர கிருஷ்ணா கிருஷ்ணான்னு துவாரகைக்கு போச்சான். துவாரகையில கிருஷ்ணன் விளையாடின் இருக்கான், சதுரங்க விளையாடின் இருக்கான். இந்த கிருத்தியை வரது தெரிஞ்சுதான் அவனுக்கு ரொம்பவும் அனாயாசமாக ஒருவித முயற்சியும் செய்யாமல் கையில சக்கரத்தை நினைச்சுட்டான். சக்கரத்தாழ்வார் உற்பத்தியானார் அப்படியே எரிஞ்சான் அந்த கிருத்தியக்கு பின்னாடி. சக்கரம் துரத்துறது கிருத்திய ஓடுறா ஓடுறா ஓடிண்டே இருக்கா கடைசியில காசிபுரத்துக்கே போய் சேர்ந்தாளாம். வாராணசிக்கு போய் சேர்ந்தாள் அந்த கிருத்தியை. கிருத்தியை வாராணசிக்கு துரத்தப்பட்டுட்டாங்கிற சேதி இந்த வாராணசியில இருக்கிற ராஜகுமாரனுக்கு வந்துடுத்து. அதனால அவன் திருப்பி சேனைய திரட்டிண்டு நிக்கிறானாம் கிருத்தியை காப்பாத்த. பார்த்தது சக்கரம், கிருத்தியை, கிருத்தியைக்கு பின்னாடி இருக்கிற சேனை, அங்க இருக்கக்கூடிய யானைகள் குதிரைகள் சேனானிகள் எல்லாரையும் ஒரு கை பார்த்துடுத்து. அவ்வளவுதான், நிமிஷமா எரிச்சு தள்ளி பஸ்மம் ஆயிடுத்தான் காசி நகரி முழுக்க, காசி தகனம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்றார். இதுதான் உத்தேசியமும் கூட என்று சொல்லுகிறார் சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்திலே. ஏன் இது உத்தேசியம் அப்படின்னு கேட்டா, காஞ்சி அப்படிங்கிறது முக்தி தரும் நகரேழில் ஒன்று. மோக்ஷத்தை விரும்புபவர்கள் ஏழு இடங்கள்ல போய் வசிக்கணும்னு நினைப்பார்களாம், அதுல காசியும் ஒன்று. ரொம்ப புண்ணியக்ஷேத்திரமாம் அது. ஆனால் இந்த புண்ணியக்ஷேத்திரம் இப்பொழுது கெட்ட அரசர்களால கையாளப்பட்டு அதனால ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு அசுத்தி ஏற்பட்டிருக்கு. ஒரு இடத்துக்கு அசுத்தி ஏற்பட்டுடுத்துனா அதை எப்படி சுத்தி பண்றது? பல விதங்கள் இருக்கு. அதை அலம்பலாம், பசுமாடுகளை ஓட்டி சுத்தி செய்யலாம், இல்ல நெருப்புனால கொளுத்தி சுத்தி பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு சுத்தி இந்த காசிக்கு தேவைப்பட்டிருக்கு இந்த சமயத்தில். அதனால எம்பெருமான் இப்பேற்பட்ட ஒரு லீலையை புரிந்தான் என்று அழகாக சொல்றார் ஆச்சாரிய சார்வபூமர். க்ஷேத்ரமே ததிவ முக்த சமாக்கியம் முக்தியோக்யமுபசிருஷ்டமயோக்யைஹி இத்யவேக்ஷ்ய தஹனேன ததார்ஹம் சம்ஸ்க்ரியாமிவ சகார சுத்ருஷ்டிஹி என்று சொல்கிறார் சுவாமி தேசிகன். இது ஒரு சம்ஸ்காரமா, இந்த காசி நகரிக்கு சுத்தீகரண சம்ஸ்காரத்தை பண்ணி வைத்தார் சக்கரத்தாழ்வான் மூலமாக எம்பெருமான் என்று சொன்னார். கூரத்தாழ்வான் ரொம்ப அழகா அனுபவிக்கிறார் இதை. எம்பெருமான் அனாயாசமாக சக்கரத்தை தூக்கி எரிஞ்சப்பவே இப்பேற்பட்ட ஒரு லீலை நடந்திருக்கு. ஒரு கால் அவன் ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட யுத்தம் பண்ணணும்னு இறங்கி இந்த காரியத்தை செஞ்சிருந்தானா என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு வியந்து சொல்றார். அக்ஷேஷு சக்தமதினா ச நிராதரேண வாராணசீஹர புரி பவதா விதக்தா என்று சொல்லி இந்த வரலாறை ரொம்ப அழகாக திருமழிசைப்பிரானும் அனுபவிக்கிறார். காசி நந்த காசி மன்னன் வக்கரன் பவுண்டிரன் மாசினத்தமாலி மான் சுமாலி கேசிதேனுகன் நாசமுற்று வீழனாள் கவர்ந்தனின் கழர்களால் நேசபாசம் எத்திரத்தும் வைத்திடேனே மீசனே என்று சொல்லி இந்த காசி மன்னனா இருக்கட்டும், வக்ர புத்தியுடைய பவுண்டகனா இருக்கட்டும், எல்லாரையும் சக்கரத்தாழ்வான் ஒரு பார்வை பார்த்ததை அப்படி கொண்டாடி அந்த எம்பெருமானை விட்டு வேறொரு தெய்வத்தை தொழுவேனோ என்று சொல்லி பரதேவதா பாரமாத்தியத்தை நிலைநாட்டும் இன்னொரு ஒரு கதையை ஆழ்வாரும் அனுபவித்தார். இதே கதையை பராசர மகரிஷியும் மைத்ரேயருக்கு சொன்னார். மேலே இருக்கும் கதைகளை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.